போரா போரா ஒரு கொட்டு வச்சவன் போரா காத்தா பறந்து போரா. போரா போரா ஒரு முடிச்சவன் நீலா வந்து ஆறுதல் சொல்ல கட யாரு சொன்னா கூட தேறுதல் இல்லை என் சுமதாங்க நாதி. எல்லாரும் பிறந்தோம் ஆனாலும் அதில் ஒரு நியாயம் இல்லையா? தூசுதாப்பட்டாலுமே துடிச்சு போகும் ராசாத்திக்கு நெருப்பு பூட்டும் பாவி வெடிச்சு போ.